நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞானப்பிரகாசம். இந்த தும்பலப்பட்டி கத்திரி மாதிரி பண்ணையை பற்றின தகவல் வந்து கனகராஜ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கத்திரி நாற்றுக்கு 400 ரூபா, வந்து நீர்ப்பாசன அமைப்புங்கிறது வந்து சொட்டு நீர், அது வந்து ஒரு 12,000. இது வந்து ஒரு சொட்டு நீர் பாசனங்கிறது வந்து தேவைப்படும்போது தான், இது வந்து ஒரு நிரந்தரமான அமைப்பு. அடுத்ததாக வந்து இந்த குழி எடுத்தது, அந்த மண்ணினுடைய அடிப்படையை மாற்றுறதுக்காக ஆன செலவு இது. ஏன்னா தரிசாக கிடந்த பாறை மாதிரியான மண் இது. இப்போது சராசரியான உள்ள ஒரு மண்ணில் சாதாரணமாக சுலபமாக ஒன்று கொன்ற குழிங்கிறது வந்து சாதாரணமாக எடுத்துட முடியும், எல்லாருக்கும் தெரியும், மண்வெட்டியாலேயே எடுத்துட முடியும். அந்த மாதிரி ஒரு மண்ணாக அது இல்லை, அதனால தான் அவ்வளோ செலவாச்சு. இந்த அடிப்படை செலவுகள் வந்து பாறை மாதிரி இறுகி இருக்கிறதுனால ஆக்கர் போட்டு அதை குழி எடுத்து குழியை காய வச்சு அதுக்கப்புறம் கண் வச்சோம். ஒரு தரிசாக கிடக்கிற ஒரு பூமியை முற்றிலும் வளமிக்க ஒரு பூமியாக மாற்றுறதுக்காக அடிப்படை கட்டமைப்பு செலவுகள் தான் இது ஆயிருக்கு. மற்றபடி தனிப்பட வந்து கத்தரிக்காக பூச்சிக்கொல்லிகளோ உரமோ எதுவுமே பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. தற்போதைய வயசு வந்து 180 நாள் அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் கத்திரிக்கண்ணை நடும்போது கிட்டத்தட்ட 30 நாள், 30 நாளில் வச்ச பிறகு அது வந்து ஒரு ஒரு அரையடி நீளம்லாம் இல்லை, அது காலடி அளவுக்கு தான் இருந்தது. அதுலேருந்து அதுக்கப்புறம் அது ஒரு 30 நாள் ஆச்சு. அது வந்து அந்த ரகம் வந்து தேர்வு செஞ்சது சரியில்லையோங்கிற ஒரு சந்தேகம் 2 நாள் வரைக்கும் எங்களுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் செடி வளர்ந்துருக்கு அப்படின்னு ராஜதுர பதிவு போட்டிருக்காப்புல. இந்த அந்த அதனால் என்ன ஆச்சுன்னா காய்ப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்பார்க்க முடியல. காய்கள்லாம் ரொம்ப சின்ன சிறு காய்களாக தான் இருந்தது அப்போ. அதாவது காயின்னு ஒன்று பிடிக்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 60 நாளை தாண்டிடுச்சு. 60 நாளுக்கு பிறகு அது காய் பறிப்பும் வந்து ஒரு தீவிர கண்காணிப்புக்கும் கீழே இல்லை. அடுத்து இந்த காய்கள் வந்து முறையாக விற்பனை செய்யப்படலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமான தகவல். 70 கிலோங்கிறது வந்து சரி, அதுவும் வந்து ஒரு தோராயமான கணக்கு. வந்து இந்த 70 கிலோவும் நியாயமாக விற்றுருந்தால் ஒரு 3,500 ரூபாய்க்கு விற்றுக்கணும். கிலோ 50 ரூபாங்கிறது ரொம்ப சராசரியான ஒரு அளவு. அந்த அளவுக்கான தரம் உள்ள சுவையுள்ள காய்கறிகள் கண்டிப்பாக இன்னும் எங்கேயும் உற்பத்தி செய்யப்படலை அப்படிங்கிறத வந்து நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். நண்பர்கள் யாரும் விரும்பினா 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ அளவுக்கு கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்துக்கே பார்சல் மூலமாக அனுப்பி வைக்கலாம். அதாவது கொரியர் மூலமாகவோ அல்லது டிராவல்ஸ்லேயோ நிச்சயமாக அனுப்ப முடியும். முத நாள் போட்டால் மறுநாள் நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஈஸியாக அனுப்ப முடியும். ஏன்னா அந்த சுவையை பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த அதாவது முழுமையான ஒரு சுவையை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே, அந்த மிக உயர்ந்த சுவையையும் தரத்தையும் கொண்டு வரணுங்கிறதுக்காகவே அந்த பயிர் முறையை நாங்கள் தேர்வு செஞ்சோம். அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான குறிப்பு, அதில் நாங்கள் விரும்பினது என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய விருப்ப தேர்வு என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். குறைச்சலாக வந்து குறைச்சலாக ஒரு 2 ஆண்டுகளுக்காவது அதில் காய் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அது. செடி வச்சா ஒரு 2 வருஷத்துக்காவது காய் பறிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். ரெண்டாவது அந்த தோட்டம் வந்து ஒரு இயற்கையான தோட்டமாக மாறிடணும். இந்த நீர்ப்பாசனங்கிறது இப்போ இந்த கோடையில் வச்சதுனால தான் அந்த நீர்ப்பாசன அமைப்பு தேவைப்பட்டதை தவிர அடுத்தடுத்து தொடர்ந்து நீர்ப்பாசன அமைப்புங்கிறது தேவைப்படாது. மழைக்காலத்துக்கு பிறகு நீர்ப்பாசன தேவைப்படாது. எப்படி ரமேஷ் தோட்டத்தில் கடலையை மிக அதிகமாக உற்பத்தி பண்ணமோ அதே மாதிரி மிக உச்சபட்ச விளைச்சலை வந்து இந்த கத்தரி செடியினுடைய வளர்ச்சி அதிகரிக்க வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். ஏன்னா கடைசியாக அவங்க பறிக்கும்போது ஒரு தடவைக்கு 11 கிலோ பறிச்சிருக்கிறாங்க. இது வந்து 200 செடியில் கிட்டத்தட்ட ஒரு 50 செடி இயற்கையாக ஏதோ நோய் வந்து செத்துருக்குது. மிச்சம் வந்து 200 குழியில் மிச்சம் இருக்கிறதுல தான் இந்த 11 கிலோ ஒரு தடவையில் பறிச்சிருக்கிறாங்க. இந்த அளவு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைனாலே, ஒரு மாதத்துக்கு 4 தடவைனாலே 40 கிலோ கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஓராண்டுக்குன்னு கணக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்ம கத்தரியில் போட்ட முதலீடுங்கிறது ரொம்ப சாதாரணமாக எடுத்துட முடியும். இது வந்து நம்ம தொடர்ந்து இந்த பண்ணையை வந்து நம்ம கண்காணிக்க தான் போகிறோம். எல்லாருடைய பார்வைக்கும் படணும், எல்லாருடைய மனசுக்கும் உண்மைங்கிறது என்னென்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல். நிச்சயமாக ஒரு தென்னந்தோப்பு 1 ஏக்கரில் நீங்கள் பயிர் வச்சிங்கன்னா எவ்வளோ வருவாயை இருப்பீங்களோ அதுக்கு கொஞ்சமும் குறையாத வருவாயை நல்ல முறையில் பயிர் வச்சா ஒரு கத்தரிக்காயிலையும் எடுக்க முடியும், அதை தாண்டி கூட எடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவல் வந்து இது. வந்து நம்ம தொடர்ந்து இந்த காய்கறி வந்து நீண்ட நாளைக்கு காய்க்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விவசாயிகள் வந்து தங்களுடைய உற்பத்தி பொருட்களை வந்து நேரடியாக நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விரும்புறதில்லை. ரொம்ப அதை வந்து ஒரு கேவலம் அல்லது எப்படி சொல்கிறது, ஒரு நாணம் அல்லது வெட்கம் அல்லது ரொம்ப கூச்சம், இந்த மாதிரி ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு நிலையை வந்து நான் நிச்சயமாக அனுபவிக்கிறேன். வந்து விவசாயிகள் வந்து தங்கள் விளைபொருட்கள் வந்து எவ்வளோ உயர்தரமானதுங்கிறத வந்து மற்றவங்களுக்கு காட்டணும். அட்லீஸ்ட் ஒரு நண்பர்களுக்காவது 10-20 பேர்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட சுலபமாக அதை விற்பனை பண்ண முடியும். ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பேருக்கு வாங்கி கூட அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 5 குடும்பத்துக்கு தேவையானது நிச்சயமாக வந்து ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு உள்ள காய்கறி வந்து 5 குடும்பத்துக்கு 5 கிலோ நிச்சயமாக தேவைப்படும். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ கத்திரிக்காய் நிச்சயமாக தேவைப்படும். அப்போ நம்ம அந்த காய்கறியை வாங்கி ஒரு மண்பானையில் ஈர துணியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து சுலபமாக பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு சாதாரணமான அளவு. அந்த மாதிரி கூட்டாக கூட ஒரு 5 கிலோ அளவுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நேரடியாக பறித்த மறுநாளே காய்கறி வந்து புதிய காய்கறி உங்கள் தோட்டத்துக்கே வந்து சேரும். இந்த மாதிரி இருக்கிறதன் மூலமாக நல்ல உயர்தரமான காய்கறிகளையும் நல்ல அதனுடைய சுவையும் நீங்கள் சுவைக்கவும் முடியும். அது மாதிரி உற்பத்தியாளர்களுக்கும் அந்த கூச்சம் கொஞ்சம் குறையும். பல பேர்கிட்டேருந்து ஆர்டர் வந்ததுன்னா அவங்க சுலபமாக வித்துற முடியும். இது வந்து எல்லா காய்கறிகளுக்கும் எல்லா பயிர் வகைகளுக்கும் பொருந்தும், சரியா? தானிய வகைகளுக்கும் பொருந்துது. இதுக்காகத்தான் இந்த நம்ம தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பே தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள் கனகராஜ் தொடர்பு கொள்ளுவோம். நன்றி.